వేదాంతరామానుజేతి కృపయా రంగిణ్యస్తభారం తత్సంభ్రాప్తాగమహంతద్వితే మనగణం జఠతా పూర్ణమధ్యం శ్రేష్ఠ శ్రీరంగరామానుజముని కరుణారబ్ధమోక్షాశ్రవంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమనఘం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపత్తబోధం తత్పాదయుగ్మ సరసీరుగభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రవంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమద్వేదాంతరామానుజముని కరుణారబ్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగేశ్వర గురుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్తమోక్షాశ్రవంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం శ్రీరంగేశపదే సమర్పితఫలం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్రగురుత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవదం సయుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీ శ్రీవాస మునీంద్రదేశికమణిం శ్రేయోనిధిం సంశ్రయే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృదీమ్ నమస్తస్మైకస్మై చన భవతు నిష్కించన జన స్వయం రక్షాధీక్షా సమధిక సమింధాయేషసే సురాధీశస్వైరక్షణ కుపిత శాపాయుధవదూ దృశత్తా దుర్జాత ప్రశమన పదాం భోజరజసే. అదావద్ శ్రేయపతియான எம்பெருமானுடைய அந்த கருணையின் பிரபாகமா இருக்கக்கூடியது இந்த இதிகாசங்கள். அதாவது இதிகாசங்கள்னாலதான் நமக்கு வேதத்தினுடைய உண்மையான ஆழ்பொருளை அறியக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே அப்படின்னு எல்லாருனாலையும் கொண்டாடவும் படுறது. அதாவது வேதத்தை நன்கு அறியணும்னா இத்திகாசங்களையும் புராணங்களையும் நன்றா உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலனா என்ன ஆகும்னா வேதத்துக்கே ஒரு பயம் வந்துடுறதா. என்ன பயம்னா இவன் நம்மளை தப்பா ஏதாவது புரிஞ்சுன்ற போறானோ அப்படின்னு ஸ்ருதின்ற அந்த வேத மாதா பயப்படுறாளோ. அப்ப அல்பமா இருக்கக்கூடிய மனிதர்கள் தவறா புரிஞ்சுன்ற கூடாதுன்னு தான் பகவானால இத்திகாச புராணங்கள் நன்றாக சமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த இதிகாசத்துல உயர்ந்ததான ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லக்கூடிய இந்த மகத்தான எம்பெருமானுடைய எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம்ன்ற ரீதியில எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த குணானுவர்ணனமும், மகாலட்சுமி தாயாரா திருவவதாரம் பண்ண தாயார் சீதையினுடைய குணானுவர்ணனமும், பல பாகவதர்களுடைய குணானுவர்ணனமும், அதே நேரத்துல ராமதூதன் சொல்லக்கூடிய ஹனுமானினுடைய பிரபாவமும் அடங்கிறது இந்த ஆச்சரியமான காவியம். இப்படி இருக்கக்கூடிய இந்த இத்திகாசத்துல சுந்தரகாண்டம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் காண்டத்துல இருக்கக்கூடிய நன்மொழிகளை எல்லாம் தொடர்ந்து நம்மால அனுபவித்து பார்த்துருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற பழமொழி என்னன்னா, பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாத் நாதிகம் பவயம் அப்படின்ற பழமொழி. அதாவது ரொம்ப குஷி வந்தா, அதாவது ரொம்ப, அதாவது பிரியான்ன சம்பவே துக்கம், அதாவது பிரியமானது ஒன்று நடந்தது அப்படின்னா அதனால ரொம்ப இதுவும் படமாட்டா, அதாவது அவர்களுக்கு பெரிய அளவாக அதுல பற்றும் இருக்காது. அப்பிரியமானது அதாவது நேரக்கூடாதது நேர்ந்ததுன்னா அதுல துக்கமும் உண்டாகாது. அதாவது என்னன்னா சமமா இருப்பா. பிரியமானது வந்தாலும் கவலை இல்லை, வரலனாலும் கவலை இல்லை. மகான்கள் அப்படி ரொம்ப சுகமா அவர்களுடைய காரியத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். விரும்பினது வந்தாலும் விட்டாலும் அதனால துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாம இருப்பான் மகான்கள் அப்படின்னு சொல்லப்படுற. இத சொல்லும் பொழுது கீதா வாக்கியம் தான் ஞாபகம் வருது. துல்லிய நிந்தாஸ்து திருமௌனி சந்துஷ்டோ ஏனக்கேனச்சு அனிகேத ஸ்திரமதி பக்திமான்மே பிரியோ நரகான்னு கீதாச்சாரியன் வாக்கியம். அதாவது ஒரு நிந்தாஸ்துதி, அதாவது தேசியன் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா வந்து சுனிஷ்டா விஜயான அதிகாரம்ன்ற அதிகாரத்தை சொல்ற. நமக்கு வரக்கூடிய கேலி கிண்டல், அதே மாதிரி நமக்கு நம்ம சரீரத்தை ஒட்டி வரக்கூடிய பரிகாசங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் நாம கோபப்படாம இருக்கணும். ஏன்னா அது ஆத்மாவை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஆத்மா ரொம்ப பரிசுத்தமானது, அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல இந்த சரீரத்தை பத்தி சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ஆத்மாவை ஒட்டாது. அதாவது இவன் வந்து அறிவில்லாதவனோ அறிவுள்ளவனோ, அல்லது இவன் ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கானோ குள்ளமா இருக்கானோ, இவன் ரொம்ப பருமனா இருக்கானோ இல்லது ஒல்லியா இருக்கானோ, இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு வருதுன்னா சரீரத்துக்கு தான். சரீரத்துக்கு தான் விருத்தி ஹிராசங்கள்லாம் உண்டு. விருத்தினா வளர்தல், ஹிராசம்னா தேய்தல். இதெல்லாம் சரீரத்தை ஒட்டி வர்றது, இதெல்லாம் ஆத்மாவை ஒட்டி கிடையாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த துவந்தங்களை எல்லாம் மகனியர்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். இந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னா பிரியமானது, அதாவது தனக்கு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்தாலும் அதை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்கிறது இல்லை. அதே நேரத்துல அது நடக்காத போனா பெரிய துக்கமும் இருந்து கப்பல் முழுகிடுத்து அப்படின்னு நினைக்கிற மாதிரியும் ஒரு துக்கம் கிடையாது. நான் சீதை சொல்றா, ராமனை பிரிஞ்சு என்னால அப்படி இருக்க முடியல அப்படின்றான். இப்ப எம்பெருமானுடைய பிரிவானது அந்த மாதிரி நம்மள வைக்கிறது இல்லை. லோகத்துல உள்ள சாமானிய விஷயங்கள் தான் அப்படி வைக்கிறது. இந்த இடத்துல நோற்றுச்சு வர்க்கம் புகையின்ன மம்மனாய் மாற்றமும் தாராரோன்ற பாசுரத்துல, நோற்றுச்சு வர்க்கம் புகையின்ன மம்மனாய், அவள் வந்து கிருஷ்ணானுபவம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திரீ. ஆண்டாள் வந்து இந்த பாசுரங்கள் அமைக்கும் போது எப்படி அமைச்சிருக்கா அப்படின்னா, அந்த ஆயர்பாடின்ற கோகுலத்துல இருக்கக்கூடிய திருவவதாரம் பண்ணின ஒவ்வொரு ஆயர் பெண்களை எழுப்புற மாதிரி இந்த பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதுல ஒவ்வொரு ஆயர் பெண்ணையும் தனக்கு ஒரு முறை வைத்து அவர்களோட உறவு கொள்றா ஆண்டாள். ஒரு பாசுரத்துல பார்க்கும் பொழுது மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் மாமியரோட எழுப்பீரோன்றது போன பாசுரத்துல சாய்ச்சா. அந்த பாசுரத்துல சொல்லும் பொழுது ஏன்னா தனக்கு பாகவதர்கள்லாம் என்ன நினைப்பானா, தனக்கு இவர்களோட ஒரு சம்பந்தம் வேணும்னு நினைப்பாளாம். கூரத்தாழ்வானை பத்தி சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவா, என்னன்னா முதலையாண்டானும் பிள்ளானும் ராமானுஷருக்கு பூர்வாசிரமத்துல, பூர்வாசிரமம்னா சந்நியாசத்திற்கு முன்னர் இருந்த கிரகஸ்தாசிரமம்னு சொல்லக்கூடிய, அதாவது தான் வந்து ஒரு கிரகஸ்தனா, அதாவது வீட்டிற்கு அதிபதியா இருந்த அந்த ஒரு நிலையில தான் குடும்பமா இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல அவர்களுக்கு உறவு முறை வேண்டியவர்கள் யாரு, முதலையாண்டான்றவரும் பிள்ளான்றவரும். ஆனா கூரத்தாழ்வானுக்கும் ராமானுஷருக்கும் திருமேனி சம்பந்தம் கிடையாது. திருமேனி சம்பந்தம்னா அவருக்கும் இவருக்கும் உறவு முறைன்றது கிடையாது. என்ன உறவு முறைனா அழிக்க முடியாத உறவான ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் இருந்தாலும் அது இந்த சரீரத்தை தொட்ட உறவு முறையா கிடையாது. அதனால கூரத்தாழ்வான் ரொம்ப வருத்தப்படுவாராம். முதலையாண்டான பார்க்கும்போது முதலையாண்டானுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே, முதலையாண்டான் பாஷ்யகாரருக்கு உறவு முறையாவே இருக்காரு, அதனால ஆண்டாள் என்ன பண்ணிட்டானா, மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாயின்ற இடத்துல எல்லாம் தனக்கு பாந்தவியத்தை வளர்த்துண்டாளா அந்த ஆயர் பெண்களோட. ஏன் அப்படி வளர்த்துண்டானா, அந்த ஆயர் பெண்கள் தானே எம்பெருமான் அன்னைக்கு வந்து ஒரு ராசக்கிரீடை நடத்தும் பொழுது, ராசக்கிரீடைன்னா அந்த சந்திரோதய காலத்துல ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில ஒவ்வொரு கிருஷ்ணனா நின்று அவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ராசம்ன்ற நடனமாடினான். ரொம்ப ஆச்சரியமா அந்த ராசம்ன்ற நடனமாடும் பொழுது இவர்களுக்கு கர்வ மிகுதியால், யார்களுக்கு இந்த பெண்களுக்கெல்லாம் கர்வம் அதிகமா ஏற்பட்ட உடனே பகவான் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு, அப்ப ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு கிருஷ்ணனா மாறிவிட்டாளாம். ஒருத்தி என்ன சொல்றா, நான் தான் கோவர்தனோத்தாரணம் பண்ணின கிருஷ்ணன்றாளாம். ஒருத்தி என்னடானா, பூதனா சம்ஹாரம் பண்ணவள் நான் தான்றாளாம். இப்படி அவர்களுக்குள்ளேயே கிருஷ்ணானுபவம் பெருகித்தான். அப்ப கிருஷ்ணானுபவத்தினால பிரீத்தி பெருகினவளே அப்படின்னு இவளை கூப்பிடுறது, இந்த கோபிகையை கூப்பிடுறா ஆண்டாள். அப்படி கிருஷ்ணானுபவத்துல ரொம்ப மிகுதியான ஈடுபட்ட இந்த கோபிகை யாரு, இன்னைக்கு சொல்லக்கூடிய நோற்றுச்சு வர்க்கம் பாசுரத்தினுடைய கோபிகை. அப்படிப்பட்டவளை எழுப்பும் போது சுவர்க்கம் எல்லாம் நோற்று சுவர்க்கம் என்ன, எப்படி வந்து எம்பெருமானா அடைய போற கிருஷ்ணனை, இப்ப லோகத்திலேயே ஒரு விவகாரம் உண்டோ இல்லையோ, நீ எல்லாம் வந்து என்ன படிச்சிருக்க, எப்படி படிச்ச, எப்படி இந்த மாதிரி படிச்சா எப்படி எடுப்ப அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இன்னொரு வகையா சொல்றது, நன்னா படிச்சிருக்க போ அப்படின்வா. அத போல இவளை பார்த்து இப்படி எல்லாம் நீ நோன்பு நோத்தன்னா கிருஷ்ணன் அடைஞ்சா போலதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பரிகாச ரூபமா ஆண்டாள் ஆரம்பிக்கிறான். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், அதாவது அந்த திருத்தாள, அதாவது கதவை திறக்காமலே படுத்துட்டு இருக்கா இந்த கோபிகை. இப்ப இந்த சீதையோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சுந்தரகாண்டத்துல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ராட்சசிகள் மறுபடியும் மறுபடியும் பண்ணப்பட்ட துன்புறுத்தல்களுக்கு அப்புறம் ராமனுடைய குணத்தை பத்தி சீதை சொல்லி ஒரு பெரிய பதிவிரதைகளுடைய பட்டியல் இடுறான். அந்த பட்டியல் இட்டதுக்கு அப்புறம் இந்த பதிவிரதைகள் போல நானும் ராமனை என்றும் பிரியாமல் இருப்பேன் அப்படின்ற பிரதிஜை அதை சொல்லிட்டு, ததாகம் இக்ஷ்வாகுவரம் அப்படின்னு, நானும் இதை போல என் எம்பெருமானான ஸ்ரீராமன் அந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பிரிய மாட்டேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா, என்னுடைய பாக்கியத்தினுடைய குறைபாடு, எனக்கு வரக்கூடிய அந்த பாக்கியம், அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பூர்வ காலத்துல நான் பண்ண ஒரு கர்மாதான் என்னை இப்படி வந்து பண்றது அப்படின்னு சீதை சொல்லிக்கிறா. சீதைக்கெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா உண்டா அப்படின்னா, நமக்கு இதை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு இதெல்லாம். அதாவது சீதைக்கு பூர்வ ஜென்ம கர்மா உண்டா இல்லையான்றத பத்தி விசாரம் வேண்டாம். விசாரம் என்ன வேணும் அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்மாவனால ஏற்படக்கூடியது இந்த காலத்துல நமக்கு அது பாதிக்கிறதுன்னா, அப்ப நாம ஒவ்வொரு கர்மா பண்ணும் பொழுதும் பகவதர்ப்பணமாக சாத்விக தியாகத்தோடு வைதிக முறைப்படி எம்பெருமான் என்ன சாஸ்திரத்துல கூறினானோ அதை பண்ணணும். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பண்ணா இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப இத சொல்லி பாக்யம் வந்து தனக்கு இல்லாதது, பாக்ய ரஹிதமா தான் இருக்கேன்றத சீதை வெளியிட்டான். அதுக்கப்புறம் அவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லிண்டே வரும்பொழுது ராமனை பிரிஞ்சதுக்கு பல காரணங்கள் சீதையினுடைய மனசுல அலப்பாய்ந்தாலும் ஒவ்வொன்னா சொல்லி எம்பெருமானை பார்த்தாதான் பிரீத்தி அதிகமாகும், அதே நேரத்துல அவனை பார்க்கலன்னா நமக்கு பிரீத்தி குறைஞ்சு விடும். அதாவது பக்கத்துல இருந்தாதான், நெருக்கமா இருந்தாதான் பகவான்கிட்ட பிரீத்தி அதிகமாகுது, நெருக்கம் இல்லைன்னா அது குறைஞ்சு போறது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நாம இந்த முனிவர்களை போல நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான். முனிவர்கள் எல்லா விஷயத்தையும் பற்றற்று இருப்பவர்கள். பற்றற்று இருப்பவர்கள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் தனக்கு கிடைச்சாலும் ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டார்கள், அதை நினைச்சு சந்தோஷப்படுவான். அதே நேரத்தில் அதெல்லாம் இழப்பு ஏற்பட்டாலும் ரொம்ப துக்கப்பட மாட்டா, அதுவும் பகவத் சித்தம்னு இருக்கக்கூடியவர்கள். முனிவர்களுக்கு நல்ல மகான்களுக்கு ஒரே திட்டம், அதைதான் சீதை சொல்றா. தாப்யாம்ஹியே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம்ன்றா. இவர்களுக்கெல்லாம் நமஸ்து, அதாவது தான் ஒரு நமஸ்காரத்தை பண்றேன் அப்படின்றா. யாருக்கு அப்படின்னா, யாருக்கு இந்த ஒரு பிரியத்திலேருந்து பிரியம் போனா துக்கம் ஏற்படலையோ, அதே நேரத்துல ஒரு தனக்கு வேண்டாத ஒரு விஷயம் வந்தா அந்த விஷயத்திலையும் ஒரு வந்தாலும் பயம் ஏற்படலையோ, அதாவது தனக்கு நேரக்கூடாதுன்னு நேர்ந்தா பயமும் வரல, தனக்கு பிடிக்காதது வந்து நடந்துருத்துன்னா அதுக்கு பயம் ஏற்படாது, அதே நேரத்துல தனக்கு பிடிச்சது நழுவி போன பொழுது அவர்களுக்கு எந்த விதமான கட்டமும் ஏற்படல. இப்படிப்பட்ட மகான்கள் பொருட்டு புனப்புனக நமஸ்காரம்ன்றா. இந்த இடத்துல ஆண்டாள் அப்படிதான் வருத்தப்படுறா இந்த கோபிகையை பார்த்து. கோபிகையே, நீ வந்து எம்பெருமான உள்ள ஒழிச்சு வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் வந்து விளையாட்டு காமிக்கிற. நாற்றத்துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனான் அவன் உன் கூட இருக்கான். அதாவது பெருமாளுடைய திருத்துழாய் தாரா அருணருமாலை துரைத்தாள் கட்டுரையா. திருத்துழாய் மாலை நன்ன கமகமன வீசறது. திருத்துழாயின்றத நாம எம்பெருமானுக்கு சாத்தினா அதனால எம்பெருமான் ரொம்ப மகிழ்ச்சி பெறுகிறான். அதனாலதான் மகாலட்சுமி தாயாரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆண்டாள் நமக்கு திருத்துழாயினுடைய பெருமையை காண்பிக்கிறான். அதனால பெருமாளுக்கு நித்திய அர்ச்சனம் பண்ணும்பொழுது திருத்துழாயை சேர்த்து கொள்ள வேண்டும். அது பகவானுக்கு அத்தியந்த பிரீத்தியா இருக்கு. ஒரு ஒரு தளமா ஆயக்கூடாது திருத்துழாயை, ஒவ்வொன்னா ஆயக்கூடாது, மூணு மூணு தளமா, அதாவது மூணு திருத்துழாயா இருக்கக்கூடிய அந்த அழகா அதை பறிச்சு தளமா, அதாவது ஒரு கொத்தா இருக்கிறது தான் அப்படி அழகா சமர்ப்பிக்கணும். அதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஆண்டாள் இந்த பாசுரத்துல. இப்படி எம்பெருமானுக்கு எது ரொம்ப பிரீத்தி தவம்னா திருத்துழாயினால அர்ச்சிக்கிறது. அப்படிப்பட்ட திருத்துழாயினுடைய வாசத்தினுடைய மாலையினுடைய வாசம் ஒன்னு உள்ளேந்து அடிக்கிறது. அப்படின்னா நீ பகவான தனியா அனுபவிக்கிற. நாங்க என்ன மகாத்மாக்களான்னு ஆண்டாள் கேட்கறான். பிரியாத்து நான் சம்பவே துக்கம். ஒரு பிரியம் எங்களை நழுவி, அதாவது எங்களை ஒரு பாக்கியம் நழுவி விட்டு போயிடுத்துன்னா நாங்க என்ன அப்படியே முனிவர்களை போல மகான்களை போல பேசாது இருப்போமான்னா, எங்களால முடியாதுமா. கண்ணனை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? கண்ணனை எங்களுக்கும் எங்களோட சேர்ந்ததுல நீ அனுபவிக்கணும். நீ தனியா அனுபவிக்கலாமா? நீ எல்லா பாகவதர்களோட சேர்ந்துதானே அனுபவிக்கணும். பண்டருநாள் கூற்றத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றுவனுக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. பகவான் பகவத் அனுபவத்திலே கும்பகர்ணன் எப்படி வந்து தூக்கத்திலேயே ரொம்ப ஈடுபட்டானோ, அது போல பகவத் அனுபவத்திலேயே நீ ஈடுபட்டு இருக்க போல இருக்கு. அதனாலதான் எங்களெல்லாம் தெரியல உனக்கு. அதே நேரத்துல எங்களுக்கு வேண்டாத காரியமும் நடக்கிறது, வேணுன்ற காரியம் நடக்காம போறது. நீ வேணுன்ற காரியம் நீ எங்களோட சேர்ந்து பகவான அனுபவிக்கணும். ஏகஸ்வாது நபுஞ்சீத. ஒரு இனிப்பான பதார்த்தம் ஒரு நல்ல பதார்த்தத்தை தனியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படும். பகவான்றது ரசோ வைசஹ ரசகிருஷ்யேவாயம் லப்துவானந்தி பவதி அப்படின்னு வேதம் சொல்றது. அப்ப ரசமா இருக்கக்கூடிய இருக்கிறதுலயே ரசங்களுக்கெல்லாம் மேற்பட்டவனா இருக்கானே அந்த பகவான் கண்ணன். அந்த கண்ணனை நீ மட்டும் தனியா அனுபவிக்கிறியேமா, எங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும். அதே நேரத்துல தூங்குறா போல பண்றதுன்றது எங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அந்த கட்டத்தை எங்களுக்கு பண்ணக்கூடாது. பிரியாத்து நான் சம்பவே துக்கம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிரியமான காரியம் நடக்கலன்னா துக்கம் ஏற்படுறது, இவள் நம்ம கூட சேரலையன்ற துக்கம். அப்பிரியாத்து நாதிகம் பயம், அதாவது தனக்கு வேண்டாதது ஒன்று நடந்தால் அதனால பயமும் ஏற்படுறது. கண்ணனை இவள் மாத்திரம் அனுபவிக்கிறாளே, இப்ப நமக்கு கண்ணன் இல்லையா அப்படின்ற அந்த வருத்தம். இப்படி இருக்கக்கூடிய சீதையினுடைய நிலை என்னன்னா, எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கா, பிரிந்து இருக்கிறதுனால சீதைக்கு அந்த மாதிரி ஒரு நிலை. அதாவது பகவானை பிரியறதுனால பிரியமான காரியம் நடக்கல, ராவணனால பயம் ஏற்படுறது. அதே நேரத்துல இங்க ஆண்டாளுக்கு என்னன்னா, இந்த ரொம்ப பிரியமான கிருஷ்ணனுக்கு பிரியமான கோபிகை. இந்த கோபிகையை ஒரு தடவை என்ன பண்ணானா, எம்பெருமான் தோள்ல சுமந்து கொண்டு போனானாம், காலில் நடக்க முடியலன்னு சொன்னானாம். தோள்ல சுமந்து கொண்டு போகும்பொழுது புஷ்பங்களை எல்லாம் பறிச்சு பறிச்சு கொடுத்து தலையில அழகா வச்சுப்பானோம். இப்படி ரொம்ப பிரியமான இந்த கோபிகை கண்ணனோட இருக்கான்றத புரிஞ்சுண்டு ஆண்டாள். அப்ப சொல்றா, நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரைதரும் புண்ணியனார். எப்படிப்பட்ட எம்பெருமான்னா, நமக்கெல்லாம் பறையை அனுகிரகம் பண்ணக்கூடியவர், நம்ம எல்லாருக்கும் பறையை அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், பண்டொருநாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அதாவது உனக்கு கும்பகர்ணனுக்கும் போட்டி, கும்பகர்ணனுக்கு தூக்கத்துல போட்டி, உனக்கு பகவான் அனுபவிக்கிறதுல போட்டி. அதனால நீ என்ன பண்ற, தூங்குற மாதிரி பாசாங்காட்டு பகவான தனியா அனுபவிச்சுருக்கே. நீலமேக சியாமளன், கோமளன், கிரீட்டி, இப்படி ஆச்சரியமா இருக்கிற அந்த பகவான அழகா பெருமாளை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிவிட்டு இருப்பாளாம் யசோதை. இந்த யசோதை பிராட்டி பண்ணிவிட்ட அலங்காரமோ, இந்த பகவானுடைய அலங்காரமே ரொம்ப அழகா இருக்கு. பெருமாளுடைய அலங்காரம் சேவிக்கும் பொழுது நமக்கே தெரியும், திருநித்தியிலிருந்து அதாவது பார்க்கும் பொழுது பெருமாள் எப்படி இருப்பார்னா, கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமுக்திகம் கரத்தலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலையன் கண்டேஜ முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணின்னு கிருஷ்ண கர்ணாமிரதர்த்த கர்ணாமிரதாச்சாரியால் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அழகா நெத்தியில பொட்டுட்டு விட்டுருப்பாளாம் கௌஸ்துபம் கஸ்தூரி. அதுக்கப்புறம் பெருமாள் எப்படி இருப்பாருன்னா, காதல் அழகான குண்டலங்கள் போட, கழுத்தல் அழகா வனமாலை என்ன, திருத்துழாய் மாலை என்ன, இன்னும் பற்பல மாலைகள் அணிந்து ஸ்ரீவத்சத்தோட அழகான நாபிய படைச்சு அழகா எம்பெருமான் புல்லாங்குழல அந்த இடுப்புல இருக்கிற அந்த ஸ்வர்ணமயமான அந்த ஜரியான வேட்டியில சொருகிண்டு அழகா வஸ்திரம் உடுத்திண்டு திருவடி தாமரைகள் ரெண்டும் ரொம்ப பார்க்கறதுக்கு தாமரையொத்த ரெண்டு திருவடிகள்னால அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான நீ தனியா அனுபவிக்க கூடாதுமா, எங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஆண்டாள் இந்த இடத்துல பிரார்த்திக்கிறா. அந்த பிரார்த்தனை ஏற்று தேற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய் அருங்கலமேனு கூட்டதுனால அவள் இவ்வளவு பேர் வந்து கத்தினதுனால அவளும் எழுந்துட்டா. அவள் எழுந்த உடனே அவள் அழக பாக்கிறா, அருங்கலமே பாக்கிறதுக்கு இவ்வளவு ரொம்ப அழகா இருக்கிய, ரத்னம் போல இருப்பாளாம், பூஷணம் போல இருப்பாளாம் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு அழகா ஒரு ஆபரணம் போட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ, ஆபரணத்தினால பகவானுக்கு அழகு இல்லை, பகவான் இயற்கையான அழகு படைத்தான். பகவானை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றதுன்னா, ஆபரணங்களுக்கு அழகை மூட்டுபவன் அந்த ஆபரணங்கள் இவன் திருமார்பில் இருக்கிறதுனாலதான் கௌஸ்துபத்துக்கு அழகு, இவன் மேல இருக்கிறதுனா வனமாலைக்கு அழகு, இவன் மேல இருக்கிறதுனால்தான் வைஜெயந்தி மாலைக்கு அழகு, இவன் மேல இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு முத்த முக்தாஹாரத்துக்கு அழகு, இவன் மேல இருக்கிறதுனாலதான் திருத்தோள்கள்ல வளைக்கு அழகு, இவன் மேல இருக்கிறதுனால்தான் கையில இருக்கிற கங்கணங்களுக்கு அழகு, இவன் மேல இருக்கிறதுனாலதான் திருவடியில இருக்கிற அந்த அழகான திருவடி ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு, இவன் மேல இருக்கிறதுனால்தான் இடுப்புல இருக்கிற ஆபரணங்களுக்கு அழகு. இப்படி அழகுக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படி அவனுக்கே ஒரு அழகு சேர்க்கிறா போல இருக்கிற இந்த கோபிகையை பார்த்து தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய், அதாவது ஆடை ஆபரணங்கள்லாம் நன்னா சீர் செய்து கொண்டு வந்து எம்பெருமான் வந்து எப்படி உன்னை வந்து பார்த்தா ரொம்ப பிரீத்தியா வந்து அவனை வந்து சேர்த்துமானோ, எங்களோட சேர்ந்து நீயும் அவனை அனுபவிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறான். இதனால என்ன தெரியறது அப்படின்னா, நம்ம பகவானை நாம் அனுபவிக்கும் பொழுது சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கிறோம் பாகவதர்களோட. இங்க இந்த பழமொழி எப்படி இதுவாருது அப்படின்னா, பழமொழியில சொல்லப்பட்டது மகான்களை பொருத்தினது. மகான்கள் பகவானை பிரிஞ்சா இந்த மாதிரி இருக்க மாட்டான். அதாவது பிரியான்ன சம்பவே துக்கம் அப்பிரியாத் நாதிகம் பயம்ன்றது பகவான் விஷயத்துல சொன்னது இல்லை, மற்ற விஷயங்கள்ல. மற்ற விஷயங்கள்ல பிரீத்தியான ஒண்ணு நடக்கலன்னா பெரிய கஷ்டம் இல்லை, அதே மாதிரி துக்கமான ஒண்ணு நடந்தாலும் அதை பத்தி பெரிய பயம் இல்லை. ஆனா பகவானை பிரிஞ்சுட்டா அதே மகான்கள் அழ ஆரம்பிச்சிருவோம். ஐயோ பகவான் சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமாள் கிடைக்கலன்னு உடனே சுவாமி நம்மாழ்வார் அழுது அழுகையெல்லாம் திருவாய்மொழின்ற அழகான பிரபந்தங்கள்ல நம்ம நன்னா சேவிக்கிறோம். அப்ப மகான்களுக்கு இந்த மாதிரி கிடையாது, மகான்கள் பகவானோட பிரிவை தாங்கிக்கவே மாட்டான். அதே நேரத்துல பெருமாள் வந்து கூட சேர்ந்த உடனே அவர்களுக்கு நெத்தியுள்ள இணையாலும் நிறைவனர் பாதங்கள் சூடின்னு பெருமாளுடைய சேர்ந்து இருப்ப சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரே அதிகமான ஆனந்தம் ஏற்படும். அப்ப நிரந்தரமான ஆனந்த விஷயத்துல மகான்களுக்கு ஈடுபாடு, நிரந்தரம் இல்லாத விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாம தாமரை இலையில தண்ணி இருக்கா போல இருப்பார்கள்னு சொல்றதுக்காக இந்த பழமொழி வந்ததே தவிர்த்து பகவான் விஷயத்துல சொல்றதுக்காக வரல. அதனால்தான் நூற்றுச்சுவர்க்கம் பாசுரத்திலையும் அப்படிப்பட்ட கோபிகையை எழுப்பி தானும் அவர்களோட சேர்ந்து எம்பெருமான் அனுபவிக்கணும்னு ஆண்டாள் ஆசைப்படுறான்ற இந்த பாசுரத்தை சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.